ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 14வது பாசுரம். ஆண்டாள் தோழிகளையெல்லாம் பாவை நோன்புக்காக எழுப்பின்றிருக்கா. அதுல செல்வ சீமாட்டிகள் 3 பேரை எழுப்பிட்டா. இப்போ 4வது தோழியை அற்புதமான 14வது பாசுரத்துல எழுப்புறா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் மங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சித்திரக்கூட்டத்தில் ரொம்ப ஈடுபாடாம். ஏன்னா ஸ்ரீ ராமபிரான் காட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சித்திரக்கூட்ட மலையை அடையற வரைக்கும் வருத்தத்தோட தான் இருந்தார். சித்திரக்கூட்டத்தை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ரமணீயமான பரிசரத்தை பார்த்து மந்தாக்கினி நதியினுடைய அழக பார்த்து இது அயோத்திதானோ அப்படின்னு நினைக்கிறாராம். அவ்வளவு அழகா இருக்கு, மந்தாக்கினி நதிங்கிறது சரையுவ போல இருக்கு அப்படின்னு நினைச்சி தங்களுடைய வனவாச காலம் 14 வருஷமும் இங்கேயே கழிச்சா கூட தேவல, சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சித்திரக்கூட்டத்தில ஈடுபட்டு இருந்தார் ஸ்ரீராமபிரான். இத அறிஞ்ச இந்த வீட்டு தோழி தங்களுடைய கிரகத்தின் பின்னாடி சித்திரக்கூட்டம் மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கணும், அப்படி இருந்தா ராமபிரானும் சீதா பிராட்டியும் அங்க வந்து விஹரிப்பார்கள் அப்படின்ற ஆசையில அழகான தோட்டம் போட்டு வச்சிருக்காளாம் அவளுடைய புழக்கடையில. அந்த தோட்டத்துல ஒரு நடவாபி கிணறு வச்சிருக்கா, மந்தாக்கினி நதிய போல இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்த்தம் வச்சிருக்கா. அந்த தீர்த்தத்துல நிறைய பூச்செடிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அந்த பூச்செடிகள் எப்பேற்பட்ட செடிகள் அப்படின்னு பார்த்தா சீதையும் ராமரும் அங்க இருக்கிற மாதிரி பூச்செடிகளை போட்டு வச்சிருக்கா. சீதைக்கு பிடிச்ச புஷ்பங்கள் போட்டு வச்சிருக்கா, ராமனுக்கு பிடிச்ச புஷ்பங்கள் போட்டு வச்சிருக்கா, சீதைய ஞாபகப்படுத்துற மாதிரி புஷ்பங்கள் போட்டு வச்சிருக்கா, ராமனை ஞாபகப்படுத்துற மாதிரி புஷ்பங்கள் போட்டு வச்சிருக்கா. அது என்ன புஷ்பங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சித்திரக்கூட்டத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது ஸ்ரீ ராமபிரான் சீதைய பார்த்து இந்த வர்ணனையை பண்ணினார் அப்படின்னு சொன்ன வால்மீகி பகவான் அவா ரெண்டு பேரையும் எப்படி வர்ணிச்சிருக்கார் அப்படிங்கறத கவனிக்கணும். ரொம்ப அழகான ஸ்லோகம் போட்டிருக்கார் வால்மீகி பகவான் அங்க. அப்ரவீச்சவராரோஹாம் சந்திரச்சாரு நிபானனாம் விதேக ராஜஸ்ய சுதாம் ராமோ ராஜீவலோச்சனஹாம். தாமரை கண்ணனான ராமன் சந்திரவதனையான சீதையை பார்த்து சித்திரக்கூட்டத்தை பத்தி சொன்னான் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். ராமனுக்கு தாமரை போல கண்கள் இருக்கு, சீதைக்கு சந்திரனை போல முகம் இருக்காம். அதனால தாமரை சூரியனை பார்த்து மலரக்கூடிய புஷ்பம், சீதையினுடைய திருமுகம் சந்திரனை போல இருக்கு, சந்திரனை பார்த்து மலரக்கூடிய புஷ்பம் ஆம்பல் புஷ்பம். சீதையும் ராமனும் எப்பொழுதும் தன்னுடைய ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காகவும் அவர்களும் இங்க வந்து சந்தோஷமா விஹரிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பெண்மணி அவள் வீட்டு புழக்கடையில இருக்கக்கூடிய வாபியில நடவாபியில செங்கழுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை போன்ற புஷ்பத்தையும் போட்டிருக்கா, ஆம்பல் அப்படிங்கிற புஷ்பத்தையும் போட்டிருக்கா. செங்கழுநீர் சூரியனை பார்த்தா மலரும், ஆம்பல் சந்திரனை பார்த்தா மலரும். செங்கழுநீர் ராமபிரான ஞாபகப்படுத்தும், ஆம்பல் சீதைய ஞாபகப்படுத்தும். ஆம்பலை பார்த்தா ராமபிரானுக்கு சந்தோஷம் வரும், ஏன்னா சீதையினுடைய முகம் போல இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து அது மலரும் இல்லையா அதனால. அதே போல செங்கழுநீரை பார்த்தா சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் வரும், ராமனுடைய கண்களை போல இருக்கே இந்த புஷ்பம் அப்படின்னு நினைச்சு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுண்டு அனுபவிச்சு பாவத்தோட தோட்டம் போட்டு வச்சிருக்கா இந்த பெண்மணி. அது மட்டும் இல்ல, இவள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அறையும் அந்த தோட்டம் இருக்கிற பக்கத்துலதான் இருக்கான், புழக்கடை பக்கத்துலதான் இருக்கான். அதனால இவளுக்கு காதுல விழணுங்கிறதுக்காக ஆண்டாள் கோஷ்டியினர் இந்த பெண்ணினுடைய வீட்டின் பின்புறம் போய் கூப்பிடுறான். பின்னாடி போய் பார்த்தா அழகான சித்திரக்கூட்டம் போல தோட்டம் இருக்கு, வாபி இருக்கு, அதுல புஷ்பங்கள்லாம் இருக்கு. சரி, விடிஞ்சுடுத்து அப்படிங்கறதுக்கு அடையாளமா இந்த புஷ்பங்களை பத்தியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். அம்மாடி, நீ பின்னாடி சித்திரக்கூட்டம் மாதிரி போட்டு வச்சிருக்கிய தோட்டம், அந்த தோட்டத்துல இருக்கிற நடவாப்பிக்குள்ள இருக்கக்கூடிய செங்கல் நீர் மலர்ந்துடுத்துமா, ஆம்பல் புஷ்பம் கூம்பி போச்சு, சூரியன் வெளியில வந்துடுத்து, சந்திரன் மறைஞ்சி போச்சு அப்படின்னு தெரியறது, காலை ஆயிடுத்து அப்படிங்கறதுக்கு பெரிய அடையாளம் இது. நீயே போட்டு வச்ச உன்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய அடையாளம், வந்து பார் அப்படின்னு கூப்பிட்டார்கள். உள்ள இருக்கிறவ சொல்றா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப அவசரம், எம்பெருமான போய் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுலயே நீங்கெல்லாம் குறியா இருக்கேன். அதனால நீங்களே போய் ஆம்பல மூடி விட்டுட்டு செங்கல் நீரை பிரிச்சு திறந்து வச்சிருப்பேள் அப்படிங்கிறாளாம். வெளியில இருக்கிறவா சொல்றா, அது எப்படிமா சாத்தியம், தோட்டத்து வாவி உள் உங்களுடைய தோட்டத்துல இருக்கிற நடவாப்பிக்குள்ள இருக்கிற புஷ்பத்தை பத்தி நாங்க பேசுறோம், இந்த கணரெல்லாம் இறங்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள்லாம் சிறுமியர்கள், ரொம்ப சின்ன பெண்கள், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா இருந்தாலும் உள்ள இருக்கிறவ நம்பல. சரின்னு வெளியில இருக்கிறவா இன்னொரு அடையாளம் சொல்றா, சித்திரக்கூட்டத்துல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிய நீ, மந்தாக்கினி நதினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அந்த மந்தாக்கினி நதியில கார்த்தால ரிஷிகள்லாம் தீர்த்தமாடிட்டு போவார்கள் அப்படின்னு ராமபிரான் சொன்னார் இல்லையா, ஞாபகம் இருக்கொல்லி உனக்கு அந்த ஸ்லோகம். ஜட்டாஜினதராக காலே வல்கலோத்தர வாசசஹா, காலங்கார்த்தால் ஆயிடுத்துனா ஜட்டாமுடி தரிச்சின் இருக்கிற ரிஷிகள்லாம் மந்தாக்கினி நதியில தீர்த்தமாடிட்டு அனுஷ்டானம் பண்ண போவார்கள் அப்படின்னு சொல்லிருக்காரே ராமபிரான், அது ஞாபகம் இருக்கொல்லியோ. அதே போல கொஞ்சம் வெளியில வந்து பாரு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் சன்னியாசிகள் எல்லாம் போறாப்பாரு, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். ராமபிரான் பார்த்த ரிஷிகள்லாம் மர உரி தரிச்சின்றிருந்தா, நம்ம ஊர் சன்னியாசிகள்லாம் செங்கல் பொடிக்கூரை காஷாயம் தரிச்சின்றிருக்கா, அவளுடைய பல்லு மட்டும் வெள்ளையா இருக்கு, சன்னியாசிகளுக்கு மூணு விஷயம் வெள்ளையா இருக்குமாம், யதீனாம் த்ரீணி சுக்லானி பவந்தி, அது என்னன்னு பார்த்தா யஜ்ஞோபவீதம் தந்தாஷ்ட ததா ஜந்து நிவாரணம் அப்படிங்கறா, அவளுடைய யஜ்ஞோபவீதம் வெள்ளையா இருக்குமா, அவளுடைய பற்கள் வெள்ளையா இருக்குமா, அதே போல ஜந்து நிவாரணம் அப்படின்னு அவ திரிதண்டத்துல கட்டிக்கக்கூடிய ஒரு துணி அது வெள்ளையா இருக்குமா, அந்த மாதிரி இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய பல்லையுடைய காஷாயம் தரித்த சன்னியாசிகளெல்லாம் தீர்த்தமாடிட்டு அனுஷ்டானம் பண்ண போயாச்சு. சன்னியாசிகளுக்கு என்ன பெரிய அனுஷ்டானம், பெரிய ஊர்கள்லாம் ஜீயர்கள் சன்னியாசிகள்னா கோவிலினுடைய சாவிய வச்சுருப்பாளாம், அவ கொடுத்தாதான் அந்த கோவில போய் திறக்க முடியும், சுப்பிரபாதம் பாட முடியும், அதனால எல்லாருக்கும் முன்னாடி அவ எழுந்துடுவா, அந்த சாவிய கொண்டு போய் கோவிலுக்கு கொடுப்பாளாம். அப்படி குடுக்க கிளம்பிட்டா பாரு, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சங்குனா சாவின்னு அர்த்தம், அந்த சாவிய குடுக்கறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா யதிகள்லாம், பார் கொஞ்சம் எழுந்து வந்து அப்படின்னு இந்த பெண்மணிய கூப்பிடுறா. இந்த பெண்மணி ஆடல அசங்கல. உடனே ஆண்டாள் சொல்றா, அம்மாடி நீ நேத்திக்கு எங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாணாதாய் நாவுடையாய். நேத்திக்கு எங்களையெல்லாம் முன்னாடி வந்து எழுப்பறேன்னு சொன்னவள் நீ, அப்படி நாவுடையவளா சொன்ன, ரொம்ப பெரிய வாயா சொன்ன, நேத்திக்கு உங்களையெல்லாம் நான் முதல்ல எழுந்து எழுப்பறேன் அப்படின்னு சொன்னியே, அந்த வார்த்தை என்னாச்சு, தசரதர் விஸ்வாமித்திரருக்கு சொன்ன வார்த்தை மாதிரி இருக்கேது, விஸ்வாமித்திரர் வந்தது வராததுமா தசரதர் என்ன சொன்னார், ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே க கஞ்ச பரமம் காமம் கரோமி கிமுஹர்ஷிதா. முனிவரே வருக, உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நான் செய்ய கடவேன் அப்படின்னு முதல்லயே பிரதிஜை பண்ணி மாட்டின்றார் தசரதர். அந்த மாதிரி நீயும் எங்க கிட்ட இப்ப மாட்டின் இருக்க. நேத்திக்கு பிரதிஜை பண்ணின பெருசா எங்களை எல்லாம் முன்னாடி எழுந்து எழுப்பறேன்னு, ஆனா இப்போ அது என்ன ஆச்சு? நானாதா இவருக்கு வெட்கமா இல்லையா? நீ சொன்ன வார்த்தையில ஸ்திரமா நிக்க மாட்டேங்கிறியே. விஸ்வாமித்ரர் தசரதரை கேட்ட மாதிரி நாங்க உன்னை கேட்கட்டுமா இப்போ? பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்ய பிரதிஜாம் ஹாத்தும் இச்சசி. முன்னாடி பெருசா பிரதிஜை பண்ணிட்டு இப்போ பின்வாங்கறியே, ராமன அனுப்புன்னு சொன்ன உடனே தசரதர் உடனே பின்வாங்கிட்டாரு. என்ன சொன்னார்? ஊன சோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹா, என்னுடைய ராமன் 16 வயசு கூட ஆல தாமரை கண்ணன், கண் விழிக்க மாட்டான் ராத்திரியில. எப்படி அவன் நிஷாச்சரர்கள்னு சொல்லக்கூடிய ராட்சசாலோட சண்டை போடுவான்? அவனால முடியாது, உங்களுக்கு வேணும்னா நான் வரேன் அப்படின்னார். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, இல்ல என்னுடைய சைன்யத்தை அனுப்புறேன் அப்படின்னுட்டார். இப்படி எல்லாம் சொல்றது உனக்கு லட்சணமா? தசரதரே நீர் யாரு? சூரிய குலத்து ராஜா. உங்களுடைய குலத்துல யாருமே வாக்கு தவறினது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்தவுடனே பிரதிஜை பண்ணி சத்தியம் பண்ணிட்டு இப்ப பின்வாங்கறது நியாயமா? இது உங்களுக்கு அடுக்குமா? நானாதாய் அப்படின்னு அவர் அன்னைக்கு கேட்டாரே, அத போல நாங்க உன்னை இப்ப கேட்கலாமா? நானாதாய் நாவுடையாய். வெறும் நாவால மட்டும்தான் பேசுவ போல இருக்கு, செயல்ல ஒன்னும் காட்ட மாட்ட போல இருக்கு. நாவுடையாய் அப்படின்னா உடனே உள்ள இருக்கிறவ சொன்னா, என்னவோ இப்படி அபாண்டமா என்ன சொல்லின் இருக்கேன், எதுக்காக இப்ப இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போறேன் அப்படின்னு கேக்குறா. எதுக்குன்னு உனக்கு தெரியாதாமா? எம்பெருமான பாடதானே நாங்க போறோம். எப்பேற்பட்ட எம்பெருமான பாட போறோம்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாட. ராஜீவலோச்சனன் அப்படின்னு சொன்னாரே தசரதர், அந்த பங்கைய கண்ணனான ராமனை தான் நாங்க பாட போறோம். ராமன் சுகுமாரமானவன், அதனால கூடையே வச்சுண்டு அனுபவம் பண்ணலாம்னு நினைச்சார் தசரதர். அதே போல நீயும் நினைக்கிற, ஆனா அந்த தாமரை கண்ணனுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் அவருடைய பராக்கிரமத்தை உணரணுங்கிறதுக்காக விஸ்வாமித்ரர் அழைச்சுண்டு போகணும்னு பார்த்தார். அதே போல நீயும் ராமபிரான் ராஜீவலோச்சனன் பங்கைய கண்ணன் சீதை அவர் பார்க்கிற அழக நீ ரசிக்கணுங்கிறதுக்காக உங்க ஆத்திலேயே சித்திரக்கூட்டத்தையே கட்டி வச்சிருக்க. ஆனா அது மட்டும் நியாயம் இல்லம்மா. ஏக சுவாதுன புஞ்சீத, நல்ல சாப்பாடுனா ஒருத்தரே அனுபவிக்கிறது நியாயம் இல்ல. அதனால ராமனுடைய அனுபவத்தை அவனுடைய கண்ணழக நாங்களும் சேவிக்கும்படியாக நீ பண்ணணும். நீ நாவுடையவள், நீ எங்களோட வந்து பாடினியானா அந்த பங்கைய கண்ணனான ராமன் எங்களுக்கும் சேவை சாதிப்பான். அவசியம் நீ வரணும். எப்படி சேவை சாதிப்பான் தெரியுமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ராமபிரானுக்கு ரெண்டே ரெண்டு பாகுதான் உண்டு ராமாயணத்துல சாதாரணமா அப்படின்னு பார்த்திருக்கோம். ஏன்னா நிதனாகவே அவர் நடிச்ச அவதாரம் ராமாவதாரம். இருந்தாலும் சில பேருக்கு, சில ஆப்தர்களுக்கு தன்னுடைய சதுர்புஜத்தை எம்பெருமான் காண்பிச்சான். அந்த சதுர்புஜத்துல சங்கும் சக்கரமும் இருக்கிறதையும் காண்பிச்சான். தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு மண்டோதரி மங்களாசாசனம் பண்ணினான். அந்த மாதிரி ஆப்தர்களுக்கு, ஆசிரிதர்களுக்கு தன்னுடைய 4 புஜங்களை காண்பிக்க வல்லவன் எம்பெருமான். ஒன்னோட போனா எங்களுக்கு அந்த சேவை கிடைக்கும். எம்பெருமான் ராமன் சதுர்புஜனாக சேவை சாதிப்பான். அதுக்காக அவனுடைய சங்கு சக்கரத்தை பாடி பங்கைய கண்ணை பாடுறதுக்காக நீ எழுந்து வரணும் அப்படின்னு பிரார்த்திச்ச உடனே இந்த நாவுடைய பெண்மணியும் இந்த கோஷ்டியில வந்து சேர்ந்தாள்.